శ్రీమన్నూతన రంగనహరేతిరారబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణహరేతిరార్థ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతతసుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగడీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్ పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంత ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కియకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి. శీరొన్నుతూప్పుల్ తిరువేంకటముడయాన్ పారొన్నచ్చొన్న పరమొడియుల్ ஓரொன்னுதானே அமையாரோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. சீரார் தோப்புள் பிள்ளையந்தாதி என்று செந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான். ஏரார் மறை பொருளெல்லாம் எடுத்துவ்வுலகுயவே சீராகிய வரதாரியன் பாரம் துணை நமக்கே. சபாயை நமஹ. தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசமானது அரங்கேறிக்கொண்டிருக்கின்றது. அதில் சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதியில தினம் ஒரு பாசுரம் விகிதமாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாசுரத்திற்குமான எளிய சிறு விளக்கமானது இந்த உபன்யாசத்தின் மூலமாக ஆஸ்திக பெருமக்களிடத்திலே தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு மாமலர் மன்னியமங்கை என்ற முதல் பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். இன்று இரண்டாம் பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். சென்னி வணங்க சிறுபணி சோரவின் கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியங்கதி இன்பமேவ துண்ணு புகழுடை தூப்புற துரந்தரன் தூமலர்த்தால் மன்னிய நாள்களும் ஆகுங்கொள் மாநிலத்தீர் நமக்கே. சென்னி வணங்க சிறுபணி சோரவின் கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியங்கதி இன்பமேவ துண்ணு புகழுடை தூப்புற துரந்தரன் தூமலர்த்தால் மன்னிய நாள்களும் ஆகுங்கொள் மாநிலத்தீர் நமக்கே. இந்த பாசுரம் பிள்ளையந்தாதி பிரபந்தத்தில் இரண்டாவது பாசுரம். போன பாசுரத்தில் சுவாமி தேசிகனுடைய பெருமைகள், சுவாமி தேசிகன் எப்படி அவருடைய பூர்வாச்சாரியருடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக இருந்தார், அப்பேற்பட்ட பெருமைமிக்க சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் நமக்கு தஞ்சம், அதுவே நமக்கு பொக்கிஷம் என்பதாக சுவாமி குமார நாயனாச்சாரியார் முதல் பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பற்றி விளக்கி பேசினார். இப்போ சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் நமக்கு பொக்கிஷமாக விளங்கக்கூடியவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த பிரபந்தத்திலே முதல் பாசுரத்தின் மூலமாக சுவாமி குமார நாயனாச்சாரியார் தெரிவித்த விஷயத்தை அப்பொழுது அந்த சமகாலத்திலே எழுந்தருளியிருந்த மகான்கள் அதிசயோக்தியாக, அதாவது ஆச்சரியகரமான விஷயமாக இதை எடுத்துக்கொள்ளாமல் சில விஷயங்களை ஏறிட்டுச் சொல்வதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எம்பெருமானுடைய குணங்களை எல்லோரும் வர்ணிக்கிறா போலே சுவாமி நம்மாழ்வாருடைய குணகணங்களை எல்லோரும் பெருமைப்பட பேசிக் கொண்டிருப்பது போல சுவாமி ராமானுஜருடைய குணங்களை இந்த லோகத்திலே பிரவச்சனம் செய்து கொண்டிருப்பதைப் போல நீங்கள் சுவாமி தேசிகனுடைய குணங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த லோகத்திலே உஜ்ஜீவிக்க வழி தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளே தஞ்சம் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? இது அதிசயோக்தியாக இல்லையா என்று ஒரு கேள்வி வர, அந்த கேள்விக்கு சமாதானமாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் சுவாமி குமாரநாயணாச்சாரியார். ஏனென்றால் சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் என்பது அது ஒரு அலப்ய லாபம் என்றே இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. கிடைக்காததொரு அரிய பொக்கிஷம் என்று அதற்கு பொருள். அதனாலதான் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே கூட சென்னி வணங்க என்றே தொடங்குகின்றார். இந்த பாசுரத்தின் மூலமாகவும் ஆச்சாரியனுடைய கிருபா கட்டாட்சத்திற்கு நாம் பாத்திரர்களாக ஆனால் நமக்கு சர்வ அபீஷ்டங்களும் சித்திக்கும் என்பதே சொல்லப்படுகின்றது. ஆச்சாரியர்களுடைய கிருபா கட்டாட்சம் நமக்கு மிகவும் முக்கியமானதான ஒன்று. அது இருந்தாலே போறோம், நம்மால எதை வேண்டுமானாலும் சாதிக்க இயலும். பொதுவா சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ந நமேயம் ஹி கஸ்யசித்து அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. நின் தலையை தாழ் திரு கை கூப்பென்றால் கூப்பாத பாழ்த்த விதி அப்படின்னு பகவத் விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கு. சேவி அப்படின்னு சொன்னா நான் யாரையும் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த லோகத்தில் இருக்கா. ஏன் அப்படின்னால், பகவத் விஷயத்திலேயே வணங்காமுடியாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர். அப்போ பகவத் விஷயத்திலே கூட வணங்காமுடியாக இருக்கக்கூடியவர்கள், நான் எம்பெருமானை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அமேயம் ஹி கஸ்யசித்து, நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் கூட ஆச்சாரியனிடத்திலே மீண்டும் மீண்டும் அவரை சேவித்து அவருடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரராக ஆகுவது அப்படின்றது ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம். எம்பெருமான சேவிக்கலாம் சேவிக்காம போகலாம், அது வேற விஷயம். ஆனால் ஆச்சாரியனுடைய சன்னிதானத்திற்கு நாம் சென்று அவரை அனுதினமும் சேவித்து அவருடைய பிரீத்தி பாத்திர அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி. அதனாலதான் சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது அஜனிஷி சிரமாதௌ அப்படின்னே சொன்னான். அதில் பார்த்தீங்கன்னா, அது ஆச்சாரியனுடைய விஷயத்தில் இவன் தலைவணங்கி அவருடைய கிருப்பைக்கு பாத்திரராக மாறி அவருடைய கடைக்கண் பார்வையானது தம்மீது படக்கூடிய அளவிலே இவன் அவர் திருவடிவாரத்திலே நடந்து கொண்டு அவருக்கு சர்வதா கைங்கரியம் புரிவது ஒன்றே இந்த லோகத்தில் உத்தமமான விஷயம் என்று போற்றப்படுகிறது. இப்போ நாம் ஆச்சாரியனுடைய ஒரு சன்னதிக்கு சென்று அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாகிறோம் அப்படின்னால், அது புத்திபூர்வகமாக நடந்தாலும் சரி, அது அபுத்திபூர்வகமாக நடந்தாலும் சரி, இப்போ தெரிந்தே போகிறோம் அல்லது தெரியாமல் யாதிருச்சிக்க சுகிருத்த விசேஷமாக நாம் திடீரென்று ஆச்சாரியனுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறோம், எப்படி இருந்தாலும் அவரை சேவித்தால் நமக்கு கிடைக்காத விஷயங்கள், கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த இடத்துல சென்னி வணங்கி அப்படின்னு சொல்ற. இப்போ சென்னி வணங்கி சென்று ஆச்சாரியனுடைய ஒரு ஸ்தானத்தை, அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு சென்று அவரை வணங்கி அவரை சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிறு பணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆழ்வார் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் இந்த இடத்துல. செல்வநாரணன் என்ற சொற் கேட்டலும் மல்கும் கண் பணி நாடுவன் மாயமே. செல்வநாரணன், இப்போ எம்பெருமான் இடத்திலே ஆச்சாரியன் மிகுந்த பக்தியோடு இருக்கார். அந்த ஆச்சாரியனை சென்று நாம் சேவித்தால் அந்த பக்தி விசேஷம் அவருக்கு எம்பெருமான் திருவடிவாரத்திலே எப்பேற்பட்ட ஒரு பக்தியானது இருக்கின்றதோ அந்த பக்தியில் ஏதோ ஒரு சம்பந்தமானது நமக்கும் பிறக்கும். ஏன்னா அந்த ஆச்சாரியனுடைய ஒரு கிருபா விசேஷத்தினால ஒரு நமக்கு ஒரு ஆனந்த பாஷ்பம், ஆனந்த பாஷ்பம்னா ஒரு ஆனந்த கண்ணீரானது. இப்போ வில்லிவல மகிஷிங்கரை சேவிச்சால் நமக்கு நன்னாவே தெரியும் அந்த விஷயம். அவர் லக்ஷ்மேந்திர சிம்மனுக்கு சாத்துப்படி சாத்திட்டு அதை ஒரு இரண்டடி தள்ளி வந்து அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்து ஆனந்தப்படுவார். அதை பார்க்கும்பொழுது அர்ச்சா திருமேனியில ஸ்ரீமதைசிங்கருக்கு எந்த அளவிற்கு ஈடுபாடானது இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு தேக புலகாங்கிதம் ஏற்படும் இல்லையா, அதை நம்மால் அனுபவிக்க முடியும். அதனாலதான் ஸ்ரீமதைசிங்கருடைய ஒரு கிருதி இருக்கு, அதாவது புஸ்தகம், அவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், ஏறார் குணமும் எழுரும் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் பார்த்தால் ஆழ்வார் எப்படி அமரநாதிபிரான்ல ரங்கநாதனுடைய திருமேனியை வர்ணித்திருப்பாரோ அதுபோல ஸ்ரீமதைசிங்கர் அர்ச்சா திருமேனியோடு இருக்கக்கூடிய மாலோலனை வர்ணித்து எழுதியிருப்பார். அதை எல்லாத்தையும் நாம் வாசித்து பார்த்தால் தெரியும் ஆச்சாரியனுக்கு எம்பெருமான் திறத்திலே எந்த அளவிற்கு பக்தியானது இருக்கின்றது என்பது நமக்கு புரியும். அதுபோல நமக்கும் அவரை சேவித்தால் எம்பெருமான் திருவடிவாரத்திலே நமக்கும் பக்தியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறோம். அவருக்கு கண்கள் பனியரும்பும் திருமாலே அப்படின்னு சொன்னா போல அவருடைய கண்களுக்கு ஏற்பட்ட அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தி விசேஷம், அவருடைய எம்பெருமானுடைய குணங்கள் அவருடைய திருக்கண்களிலே பட்டா போல நம்முடைய இந்த ஊனக்கண்களுக்கும் அப்பேற்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சௌகுமாரியமும் லாவண்யமும் சௌகந்தியமும் இது எல்லா சௌலபியமும் எல்லா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் ஆச்சாரியனுடைய கிருபா கட்டாட்சத்தின் மூலமாக நம் கண்ணிலும் படும். எதிர இருக்கக்கூடியது விக்கிரகம் என்று மட்டும் நினைக்காமல் சாட்சாத் மாலோலனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நம் கண்ணிலும் படும். அதனாலதான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயத்துல சாதிக்கும் பொழுது கூட பயனாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் என்றே சாதித்தார். செயல் நன்னாகிலும் திருத்தி பணிகொள்வான் இல்லையா, நம்மை திருத்தி பணிகொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நன்றாக செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியன் மட்டும்தான். ஏன்னா நம்முடைய ஸ்திதி அப்படின்னு பார்த்தால் அஜ்ஞானத்தினாலே கட்டுண்ண பண்ணப்பட்டு நாம் சர்வ பாபங்களுக்கும் ஒரு சர்வ பாபங்களிலும் உழன்று கொண்டிருப்பவர்களாக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் இந்த லோகத்தில். இப்பேற்பட்ட ஒரு குரூரமான பாபங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தியானது யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் நம்முடைய சம்பிரதாயப்படி எம்பெருமானுக்கு இருக்கிறதோ இல்லையோ எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட நம்முடைய ஆச்சாரியனுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால பகவத் விஷயத்துல நமக்கு ஒரு சம்பந்தமானது ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தால் அந்த சம்பந்தத்திற்கு யார் காரணம், அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடியவர் அது உக்தி நிஷ்டையா இருக்கட்டும் ஆச்சாரிய நிஷ்டையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் சாட்சாத் நம்முடைய ஆச்சாரியன் தான். ஏன்னா அது எதா இருக்கட்டும் அது நரகமே சொர்க்கமாகும் நாமங்களை உடைய நம்பி அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அந்த மாதிரி வெண் நரகங்களும் வீய என்னுடைய பாபங்களுக்கு பலனாக பார்த்தால் நரகப்பிராப்தி என்பது நிச்சயமான ஒரு விஷயம் இல்லையா. நான் பகவத் விஷயத்திலே ஈடுபாடானது அடியேனுக்கு ஏற்பட்ட பிறகு என்னுடைய சஞ்சித பாபங்கள் ஆகாமி பாபங்கள் இதெல்லாம் ஆனால் ஒட்டாமல் போகலாம். பிராரப்த கர்மாக்களுடைய பலனை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். இப்போ சாம்பிரதாயிகமாக பிரபத்தியின் மூலமாக பிராரப்த கர்மாக்களும் கழிகின்றது அப்படின்னு சொல்றது நம்முடைய ரகசிய கிரந்தங்களுடைய விஷயம். பொதுவாக சாஸ்திரங்கள்ல பார்த்தால் பிராரப்த கர்மாக்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ திருப்த பிரபத்தி ஆர்த்த பிரபத்தி என்ற விஷயத்தில் நாம் அதை எல்லாத்தையும் நாம் தனியாக பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் நாம் முழுமையாக இதை உணர வேண்டும் என்றால் நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி என்று சொன்னா போல, எவ்வளவு நாட்களானாலும் நம்மால் அனுபவிக்க வேண்டிய பாபங்கள், அந்த பலன்களை அனுபவித்தால் மட்டும்தான் அந்த பாப சம்பந்தமானது நம்மை விட்டு செல்லும். அதாவது பலனை கொடுக்க ஆரம்பித்த பாபங்களை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா இப்படிப்பட்ட பாபத்தின் பலனாக சேதனர்களை ஹிம்சிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட நரகங்கள் இருக்கு. ஏன்னா ஆழ்வாரே சொல்றார், இன்பமில் வெண் நரகு அப்படின்னே கூட சொல்லியிருக்கார். அப்போ குரூரங்களாயிருக்கக்கூடிய நரகங்களும் வீய அப்படின்னு சொல்லும் பொழுது, வீயன்னா நாசமாகக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்போ பகவத் விஷயத்தில் சொல்றார், கொடுமை செய்யும் கூற்றமென் கோலடி குறுகப்பெறா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. அதுல நரகானுபவமானது நமக்கு ஏற்படாத வண்ணம் நம்மை கரை சேர்க்கக்கூடியவர்கள் யாரு, நரக பிராப்தியானது நமக்கு இருக்கு என்பது சித்தமானாலும் கூட, நாம் செய்த பாபத்தின் பலனாக நமக்கு நரக பிராப்தியானது இருக்கு அப்படின்னால் கூட, ஆச்சாரியனுடைய திவ்ய கட்டாட்சமானது நம்மீது பட்டால் அந்த நரக பிராப்தியும் நாசமாகும் என்பதை பிள்ளையந்தாதியிலே இந்த பாசுரத்திலே வெண் நரகங்களும் வீய என்ற பதத்தினாலே சுவாமி குமார நாயனாச்சாரியார் ரொம்ப அழகாக காட்டுறார். வியன்கதி ஒரு மோட்சத்தில் ஒரு கதியை ஏற்படுத்தி காண்பிக்கிறார் இல்லையா. அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் எதிய சரணௌ சரணம் மதியம் அப்படின்னு சொன்னார். அப்ப அத்திர பரத்திர சாப்பி நித்தியம், இங்கேயா இருக்கட்டும், இம்மை லோகத்திலேயா இருக்கட்டும், மறுமை லோகத்திலேயா இருக்கட்டும், இகலோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி, எல்லா இடத்திலையும் நாம் சௌக்கியமாக இருப்பதற்கு காரணம் ஒன்றுதான், எதிராஜருடைய திருவடி சம்பந்தம் மட்டும்தான். ரொம்ப அழகா சொல்லப்படுறது. அப்போ எதிராஜருடைய திருவடி சம்பந்தத்தின் மூலமாக நமக்கு சகல லோகங்கள்லையும், அது லீலா விபூதியா இருந்தாலும் சரி நித்திய விபூதியாக இருந்தாலும் சரி, இந்த உபய விபூதியிலும் நமக்கு ஒரு சௌக்கியமானது கிடைக்கின்றது அப்படின்றதுனா அது எதிராஜருடைய சம்பந்தம். அப்படி ஆச்சாரியன் திருவடிகளில் கைங்கரியமானது நமக்கு பிராப்தியமாக இருந்தால் அது இந்த இடத்திலேயே கிடைத்தொடுத்துனா இல்லையா, இகலோகத்திலேயே நமக்கு ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே கைங்கரியமானது கிடைத்தால் நமக்கு பரலோகத்தில் ஒரு மோக்ஷானந்தம் கிடைத்தால் எப்படி நாம் சந்தோஷம் கொள்ளுவோமோ, அளவில்லாத ஆனந்தத்தை அனுபவிப்போமோ, அதுபோல இகலோகத்திலேயே ஆச்சாரியன் திருவடி வாரத்திலே நமக்கு கைங்கரியம் கிடைத்தால் அப்பேற்பட்ட ஆனந்தமானது கிடைக்கின்றது அப்படின்னு சொல்ற. மேவ அப்படின்னா வியன்கதி இன்பமேவ. அப்போ மேவ அப்படின்னால் நாளுக்கு நாள் அது விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறது. எது ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமானது நமக்கு மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு அசஞ்சலமான பக்தி, அந்த பக்தி எப்பொழுதுமே இருக்கணும் இல்லையா. ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருக்கணும், மகாவிஸ்வாசம் இருக்கணும் இல்லையா. ஆச்சாரியனுடைய வாக்கு உண்மையான வாக்கு என்பதைப் போல, நமக்கு வேத வாக்கு என்பதைப் போல, நமக்கு அவர் திருவடி வாரத்திலே ஒரு மகா விஸ்வாசமானது இருக்கணும். அதனால்தான் துண்ணு புகழுடை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ராமாயணத்தில் சொல்றா, ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன்னு கதாக, ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படின்னு சொல்லப்பட்டது. எப்படி ராமனுடைய கீர்த்தியானது இந்த லோகம் முழுவதும் பரவி இருந்ததோ, அதுபோல சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியானது, ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியானது இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இப்போ இதுல சுவாமி தேசிகனை சில பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதில் பாருங்கோ, ராமாயணத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, சத்ரோஹோ பிரக்யாத வீரஸ்ய அப்படின்னு சொன்னார் இல்லையா. தம் வந்தே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு ராவணனே எம்பெருமான் ராகவனை பார்த்து வீரராகவன் என்று பெயரிட்டு அழைத்தான். அந்த அளவுக்கு ராகவனுடைய வீரத்திலே அவன் மயங்கி போனான். சத்ரோகோ பிரக்யாத வீரஸ்தியன்னு சொன்னா போல சத்ருகோஷ்டியிலும் ராகவனுடைய வீரத்தை பறக்க பேசினார்கள். அதுபோல சுவாமி தேசிகன் விஷயத்திலே ஒரு மகாவிஸ்வாசம் இல்லாதவர்களுக்கு கூட நம்முடைய ஆச்சாரிய சாரோபௌமரான சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியை அவர்கள் பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிரத்யர்த்திபிகி பிரார்த்திதஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்திலேயே கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதிவாதி கோட்டியிலும் கூட பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் நம் சுவாமி தேசிகன் என்பது ஆனது சொல்லப்படுகிறது. தூப்புள் துரந்தரன் என்றே பிள்ளையந்தாதியில் சொன்னான். அப்போ தூப்புள் குலத்திற்கே சோபையை கொடுக்கக்கூடியவர், இது ஒவ்வொரு பாசுரத்திலும் அனுவர்த்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி பிறந்த குலத்திற்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடியவராக நாம் இருக்கணும் இல்லையா? வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு எப்படி சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் சொன்னமோ அதுபோல தோன்றிய குலத்திற்கு ஒரு உத்தமமான ஒரு மகானாக சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தூமலர் தாள் இப்போ சென்ற பாசுரத்தில் பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர் அப்படின்னு நாம் சுவாமி தேசிகன் விஷயத்தில் பார்த்தோம். அதுல தாளாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய திருவடிகளுடைய பெருமையானது பேசப்பட்டது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த பாசுரத்தில் குமாரநாயனாச்சாரியார் சாட்சாதாக சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகளை பற்றி பேசுகின்றார். அப்படி சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரையானது கபீதானியும் சகாலசியாத் வனாத்து பிரத்யாகதாம் புனகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரத்திலே யாருக்கு அசஞ்சலமான பக்தியானது இருக்கின்றதோ அவர்களுக்கு எந்த விதமான கட்டமும் நேராது என்பதானது சொல்லப்படுகின்றது. அதுல மாநிலத்தீர் அப்படின்னா மாநிலத்தீர்னு சொல்லும்பொழுது இப்போ சர்வேஸ்வரனே தொம்மே அகம்மே அப்படின்னு சொன்னா போல சர்வேஸ்வரனே வந்து இப்பேற்பட்ட ஒரு வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டாலும் கூட என்னை காட்டிலும் ஆச்சாரியன் ஏற்றம் மிக்கவரா போன்ற வாத பிரதிவாதங்களில் சர்வேஸ்வரனே ஈடுபட்டாலும் கூட நமக்கு எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தமே நமக்கு உயர்ந்ததான ஒரு விஷயம். இப்படி ஒருப்பட்ட ஒரு எண்ணமானது நமக்கு இருந்ததுன்னா எம்பெருமானே சந்தோஷப்படுவாது இல்லையா? அதே சொல்றார். ஏன் அப்படின்னா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட வாசுதேவனே எல்லாவற்றிற்கும் காரணபூதன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகாத்மாவானவர் சுதுர்லபர். அது யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் இல்லையா? அப்போ சர்வேஸ்வரனை மதிக்காமல் இருக்கக்கூடிய வாழ் விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு ஏற்படலையே. சர்வேஸ்வரனை யார் அனுதினமும் ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் மட்டும்தானே நமக்கு ஈடுபாடானது ஏற்பட்டிருக்கு. ஆகையினால ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் விஷயத்தில் பக்தி உண்டாவதில் ஒரு பெருமைகள் நமக்கு பக்தி உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பெருமையானது நன்றாக பேசப்படுகின்றது அப்படின்னு சொன்னான். இதில் சுவாமி தேசிகன் விஷயத்தில் பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட பின்னாளிலே அவருடைய கீர்த்தியை நன்றாக உணர்ந்தவர்கள் எப்படி எம்பெருமானார் விஷயத்தில் முதலிலே பக்தி இல்லாமல் பின்பு அவர் திருவடிவாரத்திலே தஞ்சமடைந்தார்களோ அதுபோல சுவாமி தேசிகன் விஷயத்திலும் சரி முதலிலே பக்தி இல்லாமல் போனாலும் கூட பிறகு அவருடைய திருவடிவாரமே அவருடைய திருவடி தாமரைகளே தஞ்சம் என்பதாக திருத்தி பணிகொள்வார் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் என்பதாக இந்த பாசுரத்தின் விளக்கமானது சொல்லப்படுகிறது. இதோட இந்த உபன்யாசத்தை நாம பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.